வினை துடைக்கின்ற முகிலை வெளி நிலவை மஞ்சள் நட்சத்திரத்தை என்னை தேடி மணில் வரவழைத்து முனை காதைப்பதை இன்று பிறக்கின்ற போக்கும் சிறு புழுக்கும் காதலுரைத்து முடித்தே என்னுடன் பாதலிக்கும் உனக்கு மட்டும் இன்னும் சொல்லவில்லையே இல்லையே லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியை சொல்லியிருக்க ஒத்த சொல்ல சிக்கவில்லையே தடா பாத்தி வச்ச வீட்டு காய்பா